நான் ஏரிக்கரமேலிருந்து எட்டு தீசை பார்த்திருந்து ஏன் திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து சூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார கூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேனே இக்கரையில. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராது கூட நானும் சேர மொத்த காலில் நின்றேனே. சென்னாரை கூட்டத்தோடு சேதி ஒண்ணு சொன்னேனே. கண்ணாலும் காட்சி எப்போது என்னாலும் என் நேசம் தப்பாது. காத்திருந்தேன் காணல்ல.